அல்லது இதுமான எத்தனை ஐட்டத்தை போடப்படவில்லை. கண்ணியத்துக்குரிய நிறுவனங்களை எதை எந்த பேச்சுல போடுவதோ அதுதான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் மூன்றாவது தெரியும் இந்த கல்வி நிச்சயத்துக்கு கொண்டால் அதிகமாக வாலிபர்கள் தூள் சாந்தி சிகரெட் பழக்கப்படக்கூடிய மெயின் பஜார்களுக்கு அப்பறம் பஜார்கள் பஜார்ல இருக்கோ இல்லையோ நியாயமான ஸ்டூடெண்ட் பாதிக்கிறார். அதை எங்களுக்கு யாருக்கும் பார்க்கல. ஏன் வசதி உள்ள கேட்டகரிக்கு ஒரு வசதியான பகுதியில் அப்புறம் என்ன கேட்டகரி எப்படியோ கம்பல் எப்படியோ அதே போல அப்புறமே கண்ணியத்துக்குரிய கிராமங்களே குளமாக்கிற காரணம் இது என்ன போட்டுமா இல்ல சம்டைம்ஸ் அது பிரச்சனை உண்மையை உங்கள் முன்னாள் இருக்கிற நீங்க முடிவு செய்யுங்க. இது நாங்கள் சரியான கண்ணியத்துக்குரிய கிராமங்களே இது பலாரங்களையும் எந்த ஒரு காவலுக்கு நிச்சயத்தையும் அதை வளர்த்து அதனுடைய கேரண்டியை சொல்லிதான் இருக்கும். ஒரு சாதாரண பொலிசாக நல்ல சாப்பாடு ஒரு சென்சாலும் இது உடையாது பாலம் செய்யணும். ஒரு இரும்பு சாப்பாடு இது பாலம் செய்யணும். ஒரு இலக்கியங்கள் சாப்பிட்டால் இதுக்கு வளர்ச்சி ஒன்றும் பேருந்த முறைக்கு போய் பாருங்க. பம்பத்து விட்டாலும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் விட்டாலும் பட்டக்காய் விட்டாலும் தக்காளிக்காலும் வளர்ச்சி பண்ணினால் மாற்றி அவன் தியாகப்படுவான் அவன் ஆனா இந்த நவீன காலத்தில் இந்த டெக்னாலஜி வளர்க்கக்கூடிய காலத்தில் எங்க அப்போ மாதிரி காலத்தில் இந்த மாதிரி பெரிய டிகிரி இல்ல இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் இல்ல இன்டர்நேஷனல் ரெக்கார்டரை சர்டிபிகேட் இல்ல எல்லாம் அந்த பெருசா அறிவிக்கல இன்றைக்கு அறிவு எங்களை முடியல. ஆனால் உலகத்தில் ஒரு பொருள் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை அதை ரிஃப்ளெக்ஷன் அதனுடைய எஃபெக்டனை சொல்லி விற்கப்படக்கூடிய ஒரே ஒரு பொருள் இருக்கும் சொன்னால் சீக்கிரம் பார்த்துதான் பஜார்ல கடையில் உள்ள விவசாயிங்க உங்களை கடையில இருக்கிற ஒரு சர்பா கிட்ட எடுத்து ஒரு செப்புல வாங்குவாங்க மேடம் இதெல்லாம் காணிக்கலாம் ரெண்டு மாசத்துல தெரிஞ்சிடும் வாங்குவாங்களா சாப்பிடு பார்த்து இருக்கீங்க இது டை போயிருந்த சாரம் யாராவது வாங்குவாங்களா எல்லாம் கொசைக்கு மட்டும் தான் நிற்பாங்க சிகரெட் மட்டும் நிற்பதை எப்படி நிற்கிறாங்க இது என்னது காத்த ஓட்டவாத பத்தி இது காரணமா இருக்கும் சிகரெட் மட்டுமே போட்டு இருக்கிறாங்க ஒரு பொருளை இது சரிந்த இது அமைச்சிருக்கிறது சொல்லி விற்கப்படக்கூடிய ஒரே ஒரு பொருள் சிகரெட் மட்டும்தான். அப்ப இதுல மூணு எங்க சாதாரண பிளாஸ்டிக் துண்டுக்கு அதனுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. படித்தவங்க வாகனத்தில் போனவங்க பெரிய பெரிய வாகனத்தில் வாழக்கூடிய நல்ல படித்த எல்லாம் உள்ளது கோடி குழந்த மகப்பா டாக்டர்ல புள்ள நோபல்ல புள்ள சில ஆயுத புள்ள மாஸ்டர்ல புள்ள செகத்தை பக்கத்துல அடிச்சுட்டு போறோம் இல்ல நீங்கள எங்களோட மூளை எங்க போ தாய்லாந்துக்கு போய் பார்த்தா சிகரெட் செகத்துல கலர்ல போட்டோ போட்டிருப்போம். கேன்சரால் வரக்கூடிய நோய்களுடைய ஒவ்வொரு போட்டோ ஒவ்வொரு சிகரெட் செகத்துல போட்டிருப்போம். கணித்துக்குரிய கலாச்சாரத்தை இதே போன்று குறிப்பாக சில முடிக்காத செய்தார்கள் கல்லையும் மண்ணையும் வழங்கக்கூடாது செய்தார்கள் அதிலே போட்டிருக்கிறான் இந்த நோய் அது. ஆனா பார்த்து பார்த்து காரணம் கல் என்ற நேரம் இல்ல அவன் போய் கொள்கிறார்கள் வாங்கிட்டு வாங்க இவரை மட்டும்தான் டாக்டர்கிட்ட போறோம் டாக்டர்ஸ் எல்லாரும் நன்றி அப்பாங்க இல்ல சொல்றது இல்ல டாக்டர் கைத்தர் நன்றி இது மாதிரியான இது நல்லா தெரிந்து நோய் அது நல்லா தெரிந்து நோய் யாருக்கும் வைக்கலாம் சொல்லுவாங்க நல்லா பாதுகாக்கணும். உலகத்தில் சமம் கொண்ட உச்ச கட்டம் சேர்ந்த ரெண்டு பேரா ஒன்று சிகரெட் குடிக்கிறவங்க அடுத்தது ரேட் போடுறோம் இவங்களுக்கு கேட்டா மக்கள் சொல்றது சிகரெட் குடிச்சுதான் கோயில் வருவா அல்லாத யாருக்கும் வரும் அல்லாஹ்வுடைய தவக்கல் சகோதரமாக அண்ணா பாதுகாப்பா போய் வரும், சீக்கிரத்துக்கு எல்லாம் பேசாங்க, வீட்டுக்கு எல்லாத்துக்கு போய் வரும். இப்படி ஒரு மதத்தில சமுதாயம் கொடுத்துருக்கு. போல கிழக்கு முன்னிலை கிழமை என்ன தெரியுமா, உலகத்துல இதே போட்டியில போச்சுட்டா 2030 2030 சுமார் 80 வீதத்துக்கு மேல் ஆண்கள் சிகரெட் குடிக்க மறைவோம். நாங்கள் நினைக்கிறோம் மாற்றம் தெளிவாயிட்ட காரணம் உண்மை தெளிவுதான், அதே அளவில் உங்களுக்காக அமைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கு. வசதி இருக்கிறதுக்காக வேண்டி பெரிய கேட் போட்டு இருக்கிறதுக்கிட்டாலே கணக்கெடுக்காம இல்லையா, எவ்வளவு தான் சிக்கூரிட்டி இருந்தாலும் கண்ணும் கருத்துமா இருப்பவே கவனிக்கா விட்டால் கண்ணன் வந்துடுவான். இதே போல கலாச்சாரத்தில் சில பகுதிகள் கவனிக்கா விட்டதாக அந்த பாதுகாப்பாளர் இலங்காவிட்டு கோயிலாயிருக்கிறார். சரிவர் ஆப்கானிஸ்தான பேச நேரம் முல்லா அமர்த்தோடு கேள்விக்கிறார், இஸ்லாத்தின் போதைப் பொருள்கள் ஆனால் உலகத்தில் ஆகக்கூடிய போதைப் பொருள்கள் செய்யக்கூடிய பூமி சரிவர் முஸ்லிம் நாடுகளுக்கு சிகரெட் இஷ்யூ பண்ணப்படுது, முஸ்லிம் நாடுகளுக்கு போதைப் பொருள் இஷ்யூ பண்ணப்படுது, முஸ்லிம் நாடுகளுக்கு கலாச்சாரங்கள் பேரில் இஸ்லாம் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிகாஸ் அதனால நாங்கள் நன்றி வழங்குவோம் ஆப்கானிஸ்தான் பூமியில எனக்கு எக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி ஆஃப் ஐரோப்பிய யூனியன் யூனிவர்சிட்டிகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். எகுதியும் நசாரியும் அதை குடிச்சிட்டு சாவரம் கருத்துக்குரிய வரவாடுகளே சாவரம் கவலை அவர் சொல்லியிருந்தாரு. அதை எத்தனை முஸ்லீம்கள் குடிச்சா நாங்க பொறுப்பில்லை, எனக்கு இதுதான் நடந்து. ஆனா கருத்துக்குரிய வரவாடுகளே சிக்கலக்கூடிய சத்துவா இன்றைக்கு கேட்டா எல்லாத்துக்கும் நாங்க பப்பாக்குறோம். நான் சொல்லுவேன் பார்க்கவாங்க நிறைய, நான் சொல்றது சரியா தெரியாது மட்டும் பாருங்க, சரியா பார்த்தா ஏற்றுக்கோங்க, இல்லன்னா உணவாக்கள் கேள்வி வீட்டை சொல்றாலும் சரியாது, இல்லன்னா கண்டக்ட் பண்ணுங்க. வற்புறுத்தங்கள் பக்கம் கல்யாணத்துறை கரவாங்களே சொல்லுவாங்க இந்த கேள்வியில எல்லாத்துக்கும் கட்டுவாங்க சும்மா எதிர்பட்டி ஒட்டுற அதுவே நீங்கள் அப்பா குறிச்சு பயன்படுத்தாலும் கூடுமா இருந்தாலும் சில நேரம் கூடாது காசு முடக்காது. அப்புறம் கருத்து வேற்றுமை நிறைய கருத்து வேற்றுமை ஒன்றரை மட்டும் போக என்ன இல்ல சிகரெட் குடிக்கிறதெல்லாம் மட்டும் அதுல கொள்கை இல்ல ஜாதி இல்ல மேல்கீழ் இல்ல அந்தஸ்து இல்ல படிக்காதவர் இல்ல படிச்சவர் எல்லாம் கேட்டு அடிக்கிறதுக்காம தான் படிக்காதவர்கள் பரிசை கொடுக்க வைக்கப்பட்டார்களா, நாம் படிக்காதவர்களை பரிசை கொடுக்கிறது கருத்த கொடுக்கிறவங்க கார கொடுத்து போய் வைக்கப்படுவாங்க, கார கொடுத்து கல்யாணத்துக்கு போவாங்க என்ன நினைப்பாங்க நடக்கல இல்ல எல்லாம் இருப்பாங்க கார போய் கல்யாணத்துக்கு போவாங்க காலத்துல கல்யாணத்துக்கு போவாங்க கணக்கெடுப்பாங்க உடுப்புல கூட ரெகனைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். சிகரெட்ல ரோட்ல சிக்கத்தாறு கொடுக்கிற அதே தட்டுல அதே ஸ்டைல இந்த புதல வந்து அடிச்சிருவோம். படிச்சாதவர்கள் சொல்லக்கூடிய சிகரெட் அதே தட்டுல படிச்ச மாஸ்டர் மாதிரி என்ன நடக்கு சிகரெட்ல மட்டும் ஏன் போவது அதான் பாருங்க ஒரு ஜனாதிபதி பள்ளிக்கு அவன் மசாஜி செல்ல பள்ளிக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொழுது தன்னுடைய வசனமானவர் பலன் அவன் சிகரெட் குடிக்கிறேன் இல்லையா, அவன் சிகரெட் குடிக்கிறேன் இல்லையா, அதுதான் நோய். நான் இந்த கருத்து வைத்திய ஆலோசனைக்கு மாற்றமா இல்லை? நான் ஆலோசனை சொல்றேன், நாங்கள் டாக்டர் குமாரத்தை விசாரிக்கிறார் என்று பேசுவோம், இல்லைதான் நிபந்தனை பேசுவார். எந்த காரணமும் இல்லை. சிகரெட் குடிக்கிறதால ஃபால் இன் தி ஹார்ட், வீசிங், இதெல்லாம் கில்வி, இதெல்லாம் வருவதற்கு சந்தேகமே இல்லை. ஒரு பாவத்தின் மற்றவர்கள் இல்லாம நாங்க சிகரெட் தானே குடிக்கிறோம், வீட்டு

இந்த இதுதான் நம்ம சொல்றாங்க. நாம இதற்கு சிகரெட் பீதி சுருட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. வெங்காயம் கிட்ட வந்து மூடிதான் கும்பகேஷ் கொஞ்சம் தான் சிகரெட் குடிச்சிட்டு வந்தாலே கிட்டவங்க நாட முடியும். சுருட்டு 4 சம்பந்தம் அடிக்கும், பீதி 2 சம்பந்தம் அடிக்கும். கிட்ட வந்து பேசினால் நாக்க வலிக்கக்கூடிய வெங்காயத்தை திங்கட்டே பள்ளிக்கு வரவாங்க சொன்னாண்டா மனிதனுக்கு நோவினை தரக்கூடிய மனத்துக்கும் நோவினையா இருக்கும். வந்து பள்ளியில நிறுத்தீங்கன்னா மனக்கும் ஒரு வருமா செய்வாங்க. அடிச்சு வந்து பள்ளியில நின்ற காலத்தை யோசிப்பாங்க. பீதியை குடிச்சிட்டு சில பேர் கப்புல இருந்தா மிக்கா சுருட்டு நாட்டம் பீதி நாட்டம் சிகரெட் நாட்டம் உடுப்பு வயிற்று வந்த வாகனம் பாதம் வந்த வாகனம் பாய் கொடியில உடுப்பு டெலி பாய் பூல நாட்டம் சிகரெட் கிட்டணி தொழிலா மனக்கு மல்ல பகவான வைக்கவோ தொடர்பாக பகவான சம்பரிச்சுட்டு போவோம். கண்ணியத்துக்குரிய கடவுளே யோசனை சட்டம் என்ன அடுத்ததாக இரண்டாவது சிந்தனை ஒரு கடவுள் செய்யல சிகரெட் சிந்திச்சா தான் ஆங்கிலத்தின் வரைவிலக்கணம் கேளு தெரிவரிசி ஒரு டீச்சர் போட்டு களத்துல செங்கொண்டு போட்டு கையில சிகரெட் இருந்தா அடுத்த கையில போன் அடிக்கணும் நாய்க்குதான் களத்துல செங்க போட்டிக்கலாம் இல்லையா ஏற்கனவே இருந்து மலைத்தேசம் வரைக்கும் செங்க போட்டு செங்க களத்துல போட்டு சிறந்த இடுப்புலே போட்டிக்கிற ஆம்பளையா செங்க போட்டு ஆம்பளை இல்ல வாப்பா இடுப்புக்கு கீழே டெல்லி கொடுத்து ஆம்பளையா நல்லா பாதுகாப்போம். அது வேற சட்டை இன்னைக்கு எங்க உண்டு போனாலா தருது நல்லா பாதுகாப்போம் எடுத்த சட்டைக்கு மாறி ஆம்பளை நாளை நேர்த்து கொண்டு என்ன அது மதாலுக்கு வாங்க இந்த கொப்புல நம்ம ஆம்பளை உள்ள கேட்டி போயிரு பாப்ப என்ன பார்க்கறது ஐயா உள்ள வளர்ச்சியில தரல வீட்டுக்குள்ளே அப்படி வளர்க்க போனா ஏத முடிய வாங்க புள்ளத்தை மடாலதான் வளர்ந்து ஆம்பளை புள்ள கரையாரும் பஜார்ல பிச்சைக்காரும் பஜார்தான் இருக்கிறேன். ஒரு கதை சொல்லுவாங்க கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளை எடுப்பாங்க புரோக்கருக்கு கேட்டுட்டு வந்தா என்னப்பா கையாள முடிச்ச பிற கேட்டா கை நிறைய சம்பாதிக்கிற தள்ளி போகிற மாப்பிள்ளை சொல்லி கை நிறைய தள்ளி போகிற மாப்பிள்ளை அவன் சாதாரண சந்திச்சேன் சந்திச்சா அவன் வெள்ளையே கிராமத்தாலும் சந்திக்காம இருக்காங்க கை நிறைய தண்ணி தான் வச்சு பண்ணிருப்பாரு கை நிறைய தண்ணி இது மாதிரி நாங்கள் மலைநிலத்தில் வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா ராஜா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் செக்ஷுவல் எஜுகேஷன் மாற்றத்தை சொல்றாரு அதாவது கிங்ஸ் ரிப்போர்ட் சர்வதேச மட்டத்தில் எஜுகேஷன் ஹெல்த் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய நிறுவனங்கள் அந்த இந்த டாக்டர்கிட்ட கேட்கல ஆரோக்கிய நிறுவனங்கள் இன்டர்நேஷனல் சொசைட்டி World Health Organization, who? UN only health sector. Masters and doctors, Ammar Vatangal to make a world of the Kuttam and Arikya Kudya Varga, Sexual Education College of Kudya Varga. He put a report in a very hard. Yelata is Kudya Ningya Nani Kudya Varga. Why the Kudya Chalam Sikar Kota Ram Aapunat? Anta Dr. Kumar Ramara. Yes, the Aapunat. Kodi Kudya Varga Yelata Varga. If it's smoking. Enna? Sikar Kudya Kudya Varga Ramara. Aapunat Sakkila Nappan Nidam Varga. Vengyana Kaunga சிகரெட் குடிக்கிறவங்க குடிக்க குளிச்சு ஆம்பளை சக்தி 40% உடுப்பு போய் போல 60% போட்டு அத்தனை போலீஸ் 40% போலீஸ் அந்த மாதிரி நீங்க 60% ஜெட் மற்ற 40% ஜே அந்த மாதிரி எங்களை பார்க்கலாம். 60% ஆம்பளை 40% அடியது தான் இது ஏழு ரிப்போர்ட் இல்ல ஹெல்த் உடைய ரிப்போர்ட் அல்ல பாதுகாப்பு ஆம்பளைக்கு வர இலக்கணம் இது அல்ல கண்ணியத்துக்குரிய கவனத்தை சுகாதார ரீதியில பாதிப்பு. அடுத்ததாக சலல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் என்றால் இஸ்லாம், இஸ்லாம் என்று சொன்னால் அவருக்கு என்ன பாதிப்பு இருக்கக்கூடாது, அவரால் மற்றவருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. சலல்லாஹுனார்கள், மன் ஆஸா முஸ்லிமன் ஃபக்கத் ஆஸானி ஃபமன் ஆஸானி ஃபக்கத் ஆஸல்லா. யார் ஒரு முஸ்லிமன் நோய் செய்தாரோ அவர் என்னை நோய் செய்த போன்றவர், எனக்கு நோய் செஞ்சவர் அல்லாஹ்வுக்கு நோய் செஞ்சவர். சிக்கனுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் சிகரம் குடித்தால் அவனுக்கு வரக்கூடிய அவருடைய பாதிப்புல நாலு பங்கு பக்கத்தில் ஒன்றவனுக்கு வரும், நாலு பங்கு வரும். பல சயின்டிபிக் ஆக சொல்றாரு, கணேசத்துறை கணவர் அல்லாத சயின்ஸ் போடுறாரு, கணேசத்துறை கணவர் டாக்டருக்கு வந்த கேட்டுக்கோ, நாலு பங்கு வரும். ஒரு சும்மா ஒரு கணக்கர் செல்லதாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு சிகரெட் குடிச்சா ஒரு வருஷத்துல கேன்சர் வருவதாக இருந்தால் பக்கத்துல உள்ளவனுக்கு மூணு மாசத்துல வரும். இப்ப நாங்க இதை யோசிப்போம், கல்யாணம் முடிச்சோம் கொஞ்சம் யோசிங்க. நான் எல்லா மக்கள் நானும் நீங்களும் காலையில இரவாக சம்பாதிக்கிற யாரு ரோட்ல இருக்கலாம், கூலி வேலை செய்யறதுல இருந்து, கூலி வேலை செய்யறதுல இருந்து ஒரு மனிதன் பேமெண்ட்ல காய்கறதுல இருந்து முழு சிந்தனையை போட்டு பிசினஸ் செய்யறதுல இருந்து தூக்கம் முடிச்சு நீங்க கஷ்டப்பட்டோம் எனக்குக்காக ஒரு ஜோடி ஒரு புள்ள சாப்பாட்டுக்கு போறோம் அப்ப கிருஷ்ணா தான் இருக்கிறது. போட்டு போடுவார். அவருக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா உண்ட மாதிரி போட்டு தூக்கம் போடாதே பூவோட மழைக்கு அதை பார்த்தோம். எந்த மாதிரி அவர் சரஸ்வரி வகையை விடுவோம். இது குத்தி சாதிக்கிற வேலை இல்ல. சல்லி அடித்த மாதிரியா போட்டா விளங்குது. அதை சிகரெட்ட பார்த்தியும் இதைத்தாலே செஞ்சு கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தகத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது சில பேருக்கு சிகரெட் குடிச்சாத்தான யோசனை போகுது, சில பேருக்கு டொய்லெட்டுக்கு காலையில சிகரெட் குடிச்சாத்தானே டொய்லெட்டுக்கு போகுது. இப்ப என்ன சொல்றேன், சிகரெட் குடுக்கிறாங்களோ நீ காலையில எனக்கு சிகரெட் குடிச்சாத்தான் டொய்லெட்டுக்கு போகுது. இப்ப நான் கேட்கிறேன், சிகரெட் குடிக்காத மக்கள் காலையில டொய்லெட் போறோம் இல்லையா, சிகரெட் குடிச்ச மட்டும்தான் டொய்லெட் போறாங்களோ? இது என்ன கிறிஸ்தவர்கள் ரெக்கார்டிங் 2-3 ரெக்கார்டிங் வந்து நீங்க வேண்டிய உரமாட்டத்தை போய்க்கல சட்டம் என்னது கண்ணியத்துக்குரிய இப்ப ஹரா சதிசேகரம் உள்ளே வளர்ந்தால் ஐயம்மா ஜெசதி போதியது ஹராம் எந்த உடம்பு ஹராத்துல வளருது பன்னாரும் அவராபி அந்த உடம்புக்கு சிறந்தது நரகம் என்று வளர்ந்துருந்தா சொன்னாங்க. இன்னைக்கு எங்களை புயல் சேர்த்து போட்டு ஒரு அடிப்படை காரணம் நாங்க எங்கட புயலுக்கு சிகரெட் கொடுக்க மாட்டோம். எவ்வளவு கடை வச்சிருந்தோம் அவ்வளவு புள்ளைய சிகரெட் கொடுத்தீங்களா மாட்டீங்க. இந்த புள்ள சிகரெட் இல்லாம வளரணும் குடி தூது சிகரெட் பீடி இல்லாம வளரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா மற்றவங்க புள்ளைக்கு சிகரெட் அடிக்கிறவங்க நீங்க வித்து போட்டு படிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம்.